காதை கூறலாம் மாறும் இந்த கொண்ட பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம். எனக்கொரு சிறுகதனி தொட தொட தொடகதனி உருகி உருகி உனை படிப்பிடவா வா தந்தேவா.